الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا. وقال النبي صلى الله عليه وسلم إن الإنسان يجري مجرى الدم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. வருகை வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து இபிலீசுக்கு இறைவன் வழங்கிய தண்டனைகள் 10 என்ற தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இன்னும் கூட சலாத்துக்கு உண்டான பதில் பத்தாத சத்தம், இத்தனை பேரு அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இபிலீஸை எப்படி படைக்கிறான், எதனால் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது, இந்த மனிதர்களுக்கு அவன் கொடுக்கிற பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முதல் முதலிலே அவனுடைய நூரை படைத்து அந்த நூரில் இருந்து பெருமானாரை படைத்து பெருமானார் என்ற நூரை, நூரே முஹம்மதியை நான்காக பிளந்து அந்த ஒரு நூறிலிருந்து, பிளக்கப்பட்ட நூறிலிருந்து மலக்குகளை படைத்த ரபுல் ஆலமீன் இந்த மலக்குகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். அல்ல குரானிலே சொல்லுவார், என்ன சொல்லப்பட்டதோ அப்படியே அவர்கள் கேட்டு நடப்பார்கள். வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. என்னென்ன ஏவப்பட்டதோ அதை அப்படியே ஏற்று நடப்பார்கள். இந்த மலக்குகளுக்கு எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக நெருப்பால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இபிலீஸை படைக்கிறான். படைத்த இபிலீசை மலக்குகளுக்கு கல்வி கொடுப்பதற்காக அல்லிமுல் மலக்கூத், மலக்குமார்களுக்கு எல்லாம் ஆசிரியராக அல்லாஹ் ஆக்கினார். இந்த இபிலீஸ் தன்னுடைய பணிகளை சரியாக செய்கிறார். பெயர் அசாசில், அல்லாஹ் ரொம்ப கண்ணியம் வாய்ந்தவர் என்றே பெயர் வைத்திருந்தான். காரணம் ஆசிரியர் இல்லையா, அதனால் ஆசிரியர் என்று சொன்னாலே கண்ணியமானவர். கண்ணியமானவர் என்ற பெயரை வைத்து மலக்குகளுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாடம் சொல்லித் தருகிற பணிகளை கொடுத்து எல்லாம் சரியாக நடக்கிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதமை படைக்க அல்லாஹ் நாடுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க நம்முடைய ஆதிபிதா பூமிக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறார். போய் மண் எடுத்துவா. ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு இந்த பூமிக்கு வந்து மண்ணை எடுக்க செல்லுகிற பொழுது பூமி சொன்னது, இறைவன் மீது ஆணையாக என்னை தொடாது, என்னை எடுக்காது. அல்லாஹ் சொல்லியிருக்க எடுத்துட்டு வாங்க. ஆனா இந்த பூமி சொல்லுது இறைவனின் மீது ஆணையாக, அதுவும் அல்லாஹ் சொன்ன உன்ன அல்லாஹ் நம்ம சோதிக்கிறானோ என்னவோன்னு பயந்து போய், இதுவும் அல்லாஹ் என்கிறது. அல்லாஹுவின் பெயரை சொன்னவுடன் எடுக்க மனமில்லாமல் திரும்பி சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் கேட்டான் எடுத்தீங்களா இல்ல. அடுத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்ப இதை போன்றே நடக்கிறது. மண் எடுத்தீர்களா? எடுக்கவில்லை. ஏன்னா உங்க பேர் யாருனா உன் பெயரை அந்த பூமி சொன்னது. மூணாவது மலக்குல் மௌத் இஸ்ராயிலை அனுப்ப பூமி எடுக்காத இறைவனின் மீது ஆணையாக அல்லாஹ் சொல்லி அனுப்பி இருக்கிறார். நீ என்ன சொன்னாலும் விடமாட்டேன் என்று வெள்ளை பூமியில் இருக்கக்கூடிய பல பகுதியிலிருந்து வெள்ளை சிகப்பு மஞ்சள் கருப்பு நான்கு நிறத்திலிருந்து மண்ணை எடுத்து மலக்குல் மௌத் கொண்டு செல்லுகிறார்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலில் வை என்கிறான். சொர்க்கத்தினுடைய வாசலில் வைக்கப்படுகிறது 60 முழ நீளம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன் கையால் அதுவித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உருவத்தை செய்து மலக்குகளை 40 நாட்கள் 40 நாட்கள் அதை எடுத்து மேலேயும் கீழேயும் ஆக்குமாறு அல்லாஹ் செய்கிறான். அதனாலதான் பிறந்த புள்ள பிறந்த ஒண்ணு மேல கீழே ஒரு ஆட்டு ஆட்டுவாங்க. அது அன்றே ஏற்படுத்தப்பட்டது. இதுவரைக்கும் நல்லா இருந்த இபிலீஸ் இப்பொழுதுதான் இறைவன் தன் கையால் செய்திருக்கிறான் என்று சொன்னால் ஏதோ நம்மை விட இவர் உயர்ந்தவராக மாறப்போகிறார். இப்ப மண் சிறந்ததா நெருப்பு சிறந்ததா? அங்கே பட்டிமன்றம் ஆரம்பிச்சான். மண் சிறந்ததா நெருப்பு சிறந்ததா? என்னை நெருப்பால் படைத்திருக்க இது மண்ணால் படைக்கப்பட்ட பொருள் எப்படி சிறந்ததாகலாம் என்று ஒரு குத்து குத்துனா. அதுதான் இன்று வரை மனிதர்களுக்கு தொப்புளாக இருக்கிறது. ஒரு குத்து குத்துனா அந்த ஆதமின் உடலுக்குள்ளே உள்ளே நுழைந்து வெளியே வந்தார். ஏனென்றால் நெருப்பு காற்றும் நெருப்புமாக சேர்ந்து படைக்கப்பட்டவன். உள்ள போய் வெளியே வர்றான், உள்ள போய் வெளியே வர்றான், உள்ள போய் வெளியே வர்றான். எப்படி நம்மை விட உயர்ந்து விடக் கூடாது என்று அவன் நாடுகிறான். கடைசியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதமை படைத்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதமுக்குள்ளே நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி என் ரூஹை ஊதுகிறேன் என்று அல்லாஹ் ரூஹை ஊத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழித்து பார்க்கிறார்கள். விழித்து பார்த்தால் சொர்க்கத்தினுடைய வாசலில் அல்லவா படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விழித்து பார்க்கிறார்கள், சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்க லா இலாஹ இல்லல்லாஹ் இறைவா நீதான் என்று நினைத்தேன். அந்த முஹம்மது யார் என்று கேட்க அவர்தான் இறுதி தூதர், கடைசியில் படைக்கப்படுபவர். அவரின் பெயரை சொல்லி எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்க ஆதம் கேட்டார்களாம், அப்படியானால் அந்த முஹம்மதை நான் பார்க்க வேண்டுமே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவரை எல்லாம் பார்க்க முடியாது, அவர் கடைசியிலே பிறக்க இருக்கிறார் என்று உன்னுடைய இரண்டு நெகக்கண்களை பார் என்கிறான். இரண்டு நெகக்கண்களை பார்க்க முஹம்மதினுடைய தோற்றத்தை உள்ளே கொடுக்க உள்ளே காட்ட அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவர்கள் முதலாவதாக முத்திக்கொண்டு கண்ணிலே ஒத்திக் கொள்ளுகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு பாங்கு சொல்லுகிற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல ஆதம் ஒத்தியும் முத்தியும் செய்தாரே, இந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த வேலை. இப்ப இந்த நூரை முஹம்மதியை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நெற்றியிலே பொறிக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா மலக்குகளையும் அழைத்து ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்ல, என்றால் நூரை முஹம்மதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரொளி அங்கே நெற்றியிலே இருக்கிற காரணத்தினால் முஹம்மதுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்ல எல்லோ மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். சஜதல் மலாயிக்கத்து குல்லுஹும் அஜ்மஊன். ஆனா இவன் மட்டும் மாட்டேன்ட்டான். அல்லாஹ் கேட்கிறான், ஏண்டா நீ மட்டும் மாட்டேங்கிற, எல்லாம் சஜிதா செஞ்சுட்டாங்களே, நீ மட்டும் ஏன் மறுக்கிறாய்? ஹலக்தனி நார், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய். ஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய். மண்ணுக்கும் நெருப்புக்கும் போட்டி வைக்கலாமா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வை மிஞ்சி நிற்கிற பொழுது அவனுக்கு கொடுத்த அந்த கல்வி ஆற்றல் இறைவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிற பொழுது முதல் தண்டனையாக அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் அசலஹு மின் விலாயத்திஹி, அல்லாஹ் கொடுத்த பொறுப்பை நீக்கினான். மல்லிமுல் மலகூத் என்ற பொறுப்பை ஸ்கூல்ல இருந்து வாதியாரை டிஸ்மிஸ் பண்ண எப்படி இருக்கும்? அதே மாதிரி பெரிய ஆதிக்கத்துக்கு சொந்தக்காரனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முதலாவதாக பொறுப்பிலிருந்து நீக்குகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் கொடுத்த தண்டனை தஹ்ரீமுல் ஜன்னத்தி அபதா. எல்லாம் பகடும் போய் வந்துட்டு இருந்தானே இல்லையா, சொர்க்கத்தை நிரந்தரமாக அல்லாஹ் ஹராமாக்கினான், சொர்க்கத்தை நிரந்தரமாக ஹராமாக்கினான். ஹராமாக்கி அல்லாஹ் ஆதமையும் ஹவ்வாவையும் சொர்க்கத்திற்குள் அனுப்பினான், இந்த ஆளு கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொர்க்கத்தை ஹராமாக்கி உள்ள நுழைய முடியாத, இப்லீஸ் நுழைய முடியாது, இவர்கள் உள்ளே இருக்க வேண்டும் என்று இவர்களை அல்லாஹ் அனுப்பினான். இவன் சும்மா இருப்பானா, எனக்கு நான் வசித்த இடத்தை எனக்கு ஹராமாக்கி அவர்களுக்கு கொடுத்தாயா, எப்படி கெடுக்கிறேன் பார் என்று மயிலின் மூலமாகவும் ஹையா பாம்பின் மூலமாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த கோதுமை கனியை சாப்பிட வைக்கிறான் ஹவ்வாவின் மூலமாக புகுந்து. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கேட்டான். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா ஒரு அழகான ஹதீஸை அறிவிக்கிறார்கள், திருமதியிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் ஹராமாக்குனதுக்கு பிறகு அல்லாஹ்ட கேட்கிறான், நீ அவட்டையும் ஹராமாக்கிட்ட, என்னை மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியராக வைத்திருந்தாய், நான் இப்ப எங்க போறது, எனக்குன்னு ஒரு வீடு வேணுங்கிறான். அப்பயே கேட்டான், உலகம் மக்கள் தோன்றுவதற்கு முன்னால் எனக்கு ஒரு வீடு வேணும். அல்லாஹ் சொல்லிட்டால் அம்மா பாத்ரூம் தான் ஒரு வீடு வச்சுக்கோ, அதனாலதான் அங்க போய் உட்கார்ந்தோட எல்லா செய்தான் உள்ள வந்துருவான். அடுத்து கேட்டா எனக்குன்னு சொல்லி ஒரு சபை வேண்டும், மப்ரக்கு துருக் முச்சந்தி தான் உன் சபை என்றான் அல்லாஹ். அதனால அப்படியே பேசி பேசி கூட்டு போய் முச்சந்தில நிறுத்திடுவான். எனக்கு என்று ஒரு பேச்சு வேண்டும் என்று கேட்டான், பொய் தான் உன்னுடைய பேச்சு, எங்கு பொய் இருக்கிறதோ அங்கு நீ இருக்கிறாய். கேட்டான், எனக்குன்னு ஒரு மோதினார் வேண்டும், அழைப்பாளி வேண்டும், நான் ஒருத்தனா எவ்வளவு நாள் கஷ்டப்படுறது, உன்னுடைய அழைப்பாளிதான் மசாமீர் மியூசிக் சாதனங்கள் நான் எனக்கு என்றால் ஹசாயித், என் வழியிலே இழுப்பதற்கு சில தோழர்கள் வேண்டும், அந்நிசா பெண்கள் தான் உன்னுடைய தோழர்கள். அந்த வேலையை முதலாவதாக ஒரு பெண் மயில் ஒரு பெண் பாம்பு, அதான் இல்ல பெண் மயில் பெண் பாம்பின் மூலமாக அவ்வாறான பிகினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக கோதுமை கனியை சாப்பிட வைத்து ரெண்டு பேர்த்தையும் ஆளை இறக்கிட்டான். இரண்டாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தஹ்ரீமுல் ஜன்னா அபதா, நிரந்தரமாக சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டது. மூணாவதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அசாசீல் அப்படிங்கிற பெயரை அல்லாஹ் மாற்றுகிறான். உனக்கு என்ன கண்ணியோங்கிற பேரு, எனக்கு மாறு செய்த காரணத்தினால் உனக்கு பெயர் இபிலீஸ் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேர் வைக்கிறார். இபிலீஸ் பேர் வச்சது அல்லாஹ், அவனுக்கு பெயர் இபிலீஸ் என்று வைக்கிறார். இபிலீஸ் என்றாலே குழப்பம் செய்பவர் என்று பொருள். எப்படியெல்லாம் குழப்பம் செய்கிறான், ஹதீசுக்குள்ளேயும் வரலாற்றுக்குள்ளேயும் நுழைந்தால் இபிலீஸின் பேர் வச்சதுக்கு பிறகு அவனுடைய குழப்பங்கள் எப்படியெல்லாம் உருவானது, பெரிய பெரிய இறைநேசர்களை நாதாக்களை அவன் எப்படி மாற்றியிருக்கிறான். பர்சீஸ் யார் அந்த பர்சீஸ், 200 ஆண்டு காலம் இபாதத்து செய்தவர் பர்சீஸ். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, நம்ம இபாதத்துல என்ன இபாதத், பர்சீஸ் உலகமே அவரை போற்றுகிறது. பர்சீஸின் வணக்கத்திற்கு நிகராக வணக்கம் செய்தவர் யாரும் இல்லை என்று போற்றுகிறது. இந்த பர்சீஸை கெடுப்பதற்காக இவன் ஒரு வழி கையாளுகிறான். அந்த நாட்டு மன்னனுக்கு ஒரே ஒரு சகோதரி, 4 ஆம்பளை பசங்க ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்குள்ளே புகுந்து கொஞ்சம் பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த பெண்மணி ஒரு மாதிரியாக இருக்க இந்த மன்னன் இடத்திலே போய் சொன்னான், பர்சீஸ் இடத்திலே கொண்டு போய் விட்டால் இந்த பைத்தியம் எல்லாம் தெளிவாகிவிடும், எல்லோரும் நல்லவர் நல்லவர் என்று உயர்ந்தவர் என்று ஓட்டுகிற அந்த பர்சீஸ் இடத்திலே கொண்டு போய் இந்த பெண்மணி மன்னரின் சகோதரி ஒப்படைக்கப்படுகிறாள். பர்சீஸ் ஒரு வாட்டுக்கு இபாதத்தில் இருக்கிறாரு, பக்கத்து வீட்டில் அந்த அம்மா தங்கி இருக்குது. இப்படியே சில காலங்கள் கழிகிறது. அந்த பெண்மணியினுடைய உள்ளத்திலே போடுகிறான், அவர் பாவம் பட்னியா கிடந்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாமே, காரணம் அரசருடைய சகோதரி இல்லையா, பல வகையான கனிமங்கள் கொண்டு போய் கொடுக்க கொடுக்க இவர் உள்ளத்தில் போட்டான். அந்த அம்மா ஜன்னலை திறக்க இவருக்கு இன்னல் திறக்க ஆரம்பித்து விட்டது. அந்த அம்மா கதவை திறந்தோன்னு போட்டான், இந்த மாதிரி அழகான பெண்ணெல்லாம் இருக்கும் போது என்று உள்ளத்தில் போட அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் போய் இவரை போன்றவர் உலகத்தில் வேறு யார் கிடைக்கப் போகிறார் என்று போய் இரண்டு பேரையும் சேர்த்து விபச்சாரம் செய்ய வைக்க இந்த செய்தி காட்டின் வழியாக மன்னருக்கு பரவ, மன்னருக்கு தெரிந்துவிட்டால் என்ன செய்வது, விபச்சாரம் செய்த குற்றம் கடும் குற்றமே என்று அதே பர்சீஸ் அந்த பெண்ணை கொலை செய்து உள்ளே புதைக்கிறார். எங்க போச்சுன்னே தெரியல என்று சொல்ல கடைசியில மன்னருடைய காதல போய் போட்டான். அந்த வீட ஃபுல்லா தோண்டி பாருங்க, அதை சுத்தி தோண்டி பாருங்க, உள்ளதான் அடக்கியிருக்கிறான் என்று சொல்ல கடைசியில தோண்டி அந்த பெண்மணியை கண்டுபிடித்து பர்சீசும் கொல்லப்படுகிறார். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். பெரிய பெரிய ஆட்களை சர்வ சாதாரணமாக கெடுத்தவன் இந்த இபிலீஸ் குழப்பத்திலே ஆக்குவார். பல்கம் இப்னு பாகூர் குர்ஆன் பேசுகிறது. யார் அந்த பல்கம் இப்னு பாகூர்? அவர் துஆ செய்தால் அரிசின் கதவுகள் திறக்கும். முஸ்தஜாபு துஆ, முஸ்தஜாபு துஆ. நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே முஸ்தஜாபு துஆ என்று பெயரிடப்பட்டவர். நைசா கொண்டு போய் மூசா சிறந்தவரா நீ சிறந்தாளா? எல்லாரும் மூசாவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஓ நிலைமை என்ன? அந்த ஊரில் இருக்கிற எல்லா பணக்காரர்களுடைய உள்ளத்திலேயும் போய் போய் பல்கமை பாருங்கள் என்று சொல்லி பல்கமுக்கு காசு மனத்தை கொடுக்க, பல்கமுக்கு பதவி ஆசையை காட்ட பல்கம் மாறி போனார். மூசாவுக்கு எதிராக துவா செய்தார். ஒரு நபிக்கே எதிராக துவா செய்ய வச்சுட்டான். அவர் முஸ்தஜாபு துவா, நபிக்கு எதிராக கையை தூக்கிறார். யா அல்லாஹ், அந்த மூசாவை அழிப்பாயாக. உலகத்தில் நபிமார்களை பாதுகாக்கிற பொறுப்பு, நபிமார்களை பரிசுத்தப்படுத்துகிற பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது. பல்கம் இப்னு பாகூர் நபிக்கு எதிராக துவா செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்தான், சரி இபிலீஸ் இவன் வேலையை செஞ்சிட்டான், இனி பல்கம் இப்னு பாகூருக்கு கொடுக்கிற தண்டனை குர்ஆன் பேசுகிறது. அவன் எப்படி மாறினான் தெரியுமா? நாய் தன்னுடைய நாவை தொங்க விடுவதை போன்று தொங்கவிட்டுக் கொண்டு அலைவான். நாவு கீழே இறங்கிருச்சு. இந்த நாவுனால தானே துவா செஞ்சான். நாய்க்கு நாக்கு தொங்கின மாதிரி பல்கம் இப்னு பாகூருக்கு நாக்கு தொங்கிக் கொண்டிருக்குமாம். பெரும் பெரும் நாதாக்களை இபிலீஸ் மாற்றிய விதம். ஹாரூத் மாரூத் யார் அவர்கள்? ஹாரூத் மாரூத் ரெண்டு மலக்குகள். யாழ்லா நாங்க மனுஷனா இருந்தா அந்த இபிலீஸினுடைய சேட்டையெல்லாம் எங்கள்கிட்ட பழிக்காதுன்னாங்க. அப்படியா? சரி மனுஷனா போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட, மனுஷனுடைய தோற்றத்தில் வர வேற ஒண்ணுமில்ல. ஒரே ஒரு பெண்ணு, ஜுகராங்கிற ஒரு பெண்ணை வச்சு காலி பண்ணிட்டானே. ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு அடிமையாகி குடிகாரனாக மாறி எல்லா தவறுகளையும் செய்து கடைசியில் அல்லாஹு தஆலா கேட்பான், இந்த இபிலீசுக்கு அடிமையாகி போனீர்கள், உங்களுக்கு இங்கு தண்டனை வேண்டுமா, நாளை மறுமையில் தண்டனை வேண்டுமா? எங்க தண்டனை வேண்டும்னு கேட்க கடைசியில அவர்கள், யா அல்லாஹ் இங்கே தண்டனையை கொடு, கியாமத்து நாள் வரை இந்த சூர் ஊதப்படுகிற வரை தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இதுவரைக்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது ஹாரூத் மாரூத்திற்கு. அதற்கு என்ன காரணம்? இந்த இபிலீஸ். இபிலீஸ் என்று சொன்னாலே குழப்பத்தை ஆழ்த்துபவன். அல்லாஹு தஆலா மூன்றாவது தண்டனையாக அசாதீல் என்ற பெயரை மாற்றி இபிலீஸ் ஆக்கினான். நபிமார்களையாவது விட்டானா குழப்பத்தில் ஆக்கி ஆக்கி ஆக்கி ஆக்கி கடைசியில நபீனா எஹியா அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்தித்தான். எஹியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, டே அப்பா, முன்னாடி எல்லாம் நபிமார்கள் பார்த்திருக்கிறார்கள், உமரே ஃபாரூக் ரலி எல்லாம் இபிலீஸை பார்த்திருக்கிறார்கள், அல்ல நல்லவேளை நம்ம கண்ணுக்கு காட்டல. அன்புக்குரியவர்களை காட்டினா நம்மால் நிறைய சங்கம் வச்சிருவான். இன்னைக்கு இபிலீஸ் சங்கம்னு சொல்லி ஒரு சங்கம் வச்சு அது காலை திரட்டிடுவான். என எல்லாத்துக்குமே சங்கம் இருக்கா இல்லையா? அன்புக்குரியவர்களே, நபிகனா எஹியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இபிலீஸ் ஓ சேட்டுக்கு இதுவரைக்கும் என்னை காட்டல, நான் நபி, அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், உன் சேட்டை எனக்கு வேலை செய்யாது. யார் சொன்னதுன்னு கேட்டான். என்ன உங்கள்கிட்ட சேட்டையை காட்டலையா? யார் சொன்னது? அன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிட்டீங்க தெரியுமா? ஆமா. உணவெல்லாம் டேஸ்டா இருக்குன்னு சொன்னீங்க தெரியுமா? ரொம்ப ருசியா இருக்குன்னு சொன்னீங்க தெரியுமா? அன்னைக்கு தகஜ தொழுகை விட்டுட்டீங்க தெரியுமா? சாப்பாட்டுல நல்ல ருசியை ஏத்தி சாப்பிட வச்சு உங்களை தூங்க வச்சு அன்னைக்கு தொலைவிடாமல், இறைவனை தொலைவிடாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எஹியா எழுவார் தொழுவார், எஹியா எழுவார் தொழுவார் என்று அல்லாஹ் நினைக்க நீங்க ஜம்முன்னு தூங்குனீங்களா இல்லையா? நான் உங்களை தூங்க வைத்தவன் நான், கெடுக்க இல்லையா? அப்பதான் இனிமேல் நான் வயிறு நிரம்ப சாப்பிடவே மாட்டேன். மௌத்து வரை எஹியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிடவே இல்லை, நபிமார்களை விட்டு வைக்கவில்லை. நபிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து போய் பார்த்தான், எல்லாமே அல்லாஹ் தான செய்யறான். ஆமா, எல்லாமே அல்லாஹ் தான் செய்யறான். அந்த மலையில இருந்து ஏறி குதிங்க பார்க்கலாம் அப்படின்னா, என்ன சாகடிக்கிறது, மௌத்தாக்குறது, ஹயாத்தாக்குறது அல்லாஹ் தானே? அந்த மலையில இருந்து கீழே குதிங்க பார்க்கலாம், நீங்க அல்லாஹ்வுடைய நபி, உங்களை போய் அல்லாஹ் மௌத்தாக்குவானா? அதனால மலையில இருந்து குதிங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் மனிதனை சோதிக்கலாம், மனிதன் அல்லாஹ்வை சோதிக்க கூடாது மாப்பிள்ள. அல்லாஹ்தான் மனிதனை சோதிப்பான் இல்லையா? இப்ப நீ ஏன்டைய அல்லாஹ்வுக்கு டெஸ்ட் வைக்க சொல்ற? அல்லாஹ் ஹயாத்தாக்குறானா மௌத்தாக்குறான் பார்க்கலாம் சொல்லி, இந்த வேலை வேண்டாம் என்று சொல்லி நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் இபிலீஸின் குழப்பத்திலிருந்து ஒதுங்கி வாழ்ந்தார்கள். வரலாறு பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து போய் என்ன குழப்பு குழப்புனா, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து போய் திடீர்னு போய் உட்கார்ந்து நான் திரும்பி வாழ ஆசைப்படுறேன்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே ஆச்சரியம், இபிலீஸ் நீயா சொல்ற? ஆமா நான் தான் சொல்றேன், நான் திரும்பி வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இபிலீஸே நல்லவனாயிட்டான் ரப்பல் ஆலமீனே, இனி உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்ல ரப்பல் ஆலமீனே, அவன் திரும்பி வாழணும்னு முடிவு பண்ணிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவன் தான் கியாமத் நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டு விட்டானே, எப்படி திருந்துவா மூசா? என்ன சொல்ற மூசா? எல்லாம் அவன் என்கிட்ட சொல்லிட்டான். அப்படியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கிற இடம் தெரியும். நான் அன்னைக்கு ஒரே மாதிரி தான் சொல்றேன், இன்னைக்கு ஒரே மாதிரி தான் சொல்றேன். அந்த ஆதமுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை, அதனால் அவன் சபிக்கப்பட்டான். இப்பொழுதும் ஆதம் அடங்கி இருக்கிற இடம் தெரியும், அங்க போய் ஒரு சைதா செய்யட்டும், நான் மன்னிச்சறேன். நேரா காலரை தூக்கி விட்டு நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். யா அல்லாஹ், கண்டிப்பா கேட்பான். நேரா இபிலீஸ்ட வந்து, அல்லாஹ் ஓகே, ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லி இருக்கான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க அடங்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்க அடங்கி இருக்காங்க. அல்லாஹ் இப்ப இதான் சொல்றான், போய் அந்த இடத்துல ஒரு சஜிதா செஞ்சுட்டு வந்துரு, உன்னை மன்னிச்சறானா? என்னது, உயிரோடு இருக்கிற பொழுதே சஜிதா செய்யவில்லை, நான் போய் அவர் மண்ணோடு மண்ணாக அவர் கபருக்குள்ள இருக்கும்போது நான் செய்தா செய்யலாம்? இந்த வேலையெல்லாம் நடக்காது மூசா, இதெல்லாம் நடக்காது. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். மூணு இடத்துல நான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ, மூணு இடத்துல கண்டிப்பா நான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ. எங்கெல்லாம் கணவன் மனைவி சண்டை போடுறாங்களோ அல்லது பொதுவா எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ கோபம் உள்ள இடத்திலே நான் இருப்பேன். கோபம் உள்ள இடத்துல அந்த சண்டையை முடிச்சுட்டு போலாங்கிறப்ப ஒரு ஆளை முடிக்கி விடுவேன், நாலு பேர் பிடிச்சிருந்தா கூட திமிருவான், அங்க நான் இருப்பேன் பாத்துக்கோ. இரண்டாவது, போர்க்களத்தில் புறமுது விளாட்டி ஓடுகிற பொழுது அங்கே நான் இருப்பேன், ஓடி உன்னை வெட்டிடுவானுங்கன்னு துரத்திடுவேன். மூன்றாவதாக, அந்நிய பெண்ணோடு ஒரு அந்நிய ஆண் இருக்கிற பொழுது, அந்நிய பெண்ணோடு அந்நிய ஆண் இருக்கிற பொழுது எப்படியாவது சேர்த்து வச்சிருவேன்ல, எப்படியும் சேர்த்து வைத்து விடுவேன், விபச்சாரத்தை கொடிநட்டு விடுவேன், அந்த இடத்துல நான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ என்று நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்ன வரலாறுகள் உண்டு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் எப்படியெல்லாம் குழப்புவான் என்பதை அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள், பள்ளிக்கு வருகிறான் இபிலீஸ், பள்ளியிலே வந்து பார்த்தால் எல்லோரும் முஜாலிசீன்களாக முதாக்கிரீன்களாக விக்ரிலேயே இருக்கிறார்கள், இவர்களை கெடுக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட இபிலீஸ் வெளியில் இருக்கிற நாலு பேர்த்தை கூட்டு வந்து பெருமானார் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு முன்னாடி நாலு பேர்த்த கத்த விட்டுருவானா, அங்கதான் சண்டை ஏற்படுத்தி விடுவான். இந்த அகலுல் மஜாலிஸ் திக்ரில் இருப்பவர்கள் பார்ப்பார்கள், ஏதோ பள்ளிக்கு வெளியிலே சண்டை நடக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவராக எழுந்து சென்று விடுவார்கள். இபிலீஸ் பள்ளியை விட்டு கிளப்பும் வேலையை அழகாக பார்த்து விடுவான் என்றார்கள். உள்ளாத வெளியே உள்ள வேலை செய்ய முடியாட்டி வெளியிருந்தே அந்த வேலையை செய்து முடித்து விடுவான் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்கதரிசி கண்மணி நாயகம் சொன்னார்களே, இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? வெள்ளப்பிரளயம், வெள்ளப்பிரளயம் நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தின் காலத்தில் நடக்கிறது. 80 பேர்களை தவிர பாக்கி அத்தனை பேர்களும் அழிக்கப்பட்டார்கள் வெள்ளம். இந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த 80 பேர்களை ஏற்றிக்கொண்டு ஆடு மாடுகளை எல்லாம் ஜோடி ஜோடியாக ஏற்றிக்கொண்டு கப்பலிலே புறப்படுகிறார்கள். புறப்பட்டா கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு வயசான கிழவன், யாரா இந்த ஆளு, இந்த 80 கட்டுப்பட்ட ஆள் இல்லையே, யாருன்னு பார்த்தா நம்மால் உட்கார்ந்துருக்கிறார் இபிலீஸ் பாபா உட்கார்ந்துருக்கிறார். நீ எப்படி வந்த? நான் அதெல்லாம் மிருகத்தோடு மிருகமா சேர்த்து நான் உள்ள வந்துட்டேன். நீ இறங்கிய தீர வேண்டும், கியாமத்து நாள் வரை வாழ வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்து நாள் வரை வழி கெடுக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறான், அதனால இறங்க மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் என்னை ஏத்திட்டு போனதுக்காக உனக்கு நான் ஹெல்ப் வேண்டா பண்றேன் என்று சொல்லிவிட்டு இபிலீஸ் சொன்ன வரலாறை கண்மணி நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆதமுக்குள்ளே 10 செயல்பாடு நடந்தால் அங்கு அதை நான் உருவாக்கியிருப்பேன் என்கிறார். நூகுல இஸ்லாத்திலே சொல்லிட்டான், 10 செயல்பாடுகள் ஆதமின் மகனுக்குள் இருந்தால் அதை நான் தான் போட்டிருப்பேன், என்னிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் சொல்லித் தருகிறேன் என்று நூகலை இஸ்லாத்திற்கு பாடம் நடத்தினார். முதல்ல ஹிர்ஸ் பேராசையை போடுவேன் ஆதமின் உள்ளத்தில், ஆதமுடைய மகனின் உள்ளத்தில் பேராசை எங்கிருக்கிறதோ, ரெண்டு கார் இருக்கும் பத்தாவது என்னோன்னு வாங்கணும்னு நினைப்பாரு, 2 கோடி இருக்கும் பத்தாவது 4 கோடி ஆகணும்னு நினைப்பாரு, அங்கெல்லாம் நான் இருப்பேன் ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பேன், இதெல்லாம் பத்தாது, இந்த வசதி பத்தாது, என்ன கொஞ்சம் வசதி வேணும், என்ன கொஞ்சம் வசதி வேணும், கீழ் உள்ளவர்களை பார்க்கவே விட மாட்டேன், எல்லாம் மேலேயே பார்க்கிற மாதிரி நான் செஞ்சு அவர்களை பேராசையை ஊட்டுவேன். இந்த நேரத்திலே யார் கனாஅத் போதும் என்ற மனதோடு வாழுகிறாரோ அவரை விட்டு நான் விலகிவிடுவேன். என்னை விட்டு யார் விலகி இருப்பார்கள், போதும் என்ற மனம் கொண்டவர்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ் முகடு முட்ட செல்வத்திற்கு சொந்தக்கார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அழுவார்களாம் அழுவார்களாம், போதும் ரப்பல் ஆலமீனே எனக்கு கொடுத்தது போதும் ரப்பல் ஆலமீனே, என் தோழர்களுக்கு கொடு ரப்பல் ஆலமீனே என்று அழுவார்களாம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? நம்ம கடையில வியாபாரம் ஃபுல்லா முடிஞ்சு, இன்னைக்கு நம்முடைய டார்கெட் வந்து 4000 ரூபாய்க்கு நடக்கணும், 4000 ரூபாய் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் 4 வாடிக்கையாளர் வர்றாரு, பக்கத்து கடை காத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கு, என் கடையில டார்கெட் முடிஞ்சிருச்சுங்க, நீங்க அந்த கடையில போய் வாங்கிக்கங்க, அவரும் நம்ம பாய் தாங்க போங்க அப்படின்னு சொல்லி இருந்தா இபிலீஸ் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். இல்ல நீங்க இங்க வாங்க, அங்க வேணாம் இங்க வாங்க என்று சொன்னா பாபா சேர்த்து கூப்பிடுறாருன்னு அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இபிலீஸ் நம்மோடு இருக்கிறானா இல்லையா? இரண்டாவதாக நூகலை இஸ்லாமிடத்திலே சொல்லிக் காட்டுகிறான் இபிலீஸ், ஹயாத்தை நான் ஆதமுடைய மகனுக்குள்ளே புகுத்துவேன். சின்ன வயசுலயே ஹஜ்ஜுக்கு போலான்னு இருக்கும்போது நைசா போய், உனக்கு இந்த வயசுல எதுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போனா கரெக்டா நடக்கணுமா இல்லையா, அதனால 40க்கு மேல பாத்துக்கலாம், தாடி வைக்கலாம்னு அந்த சின்ன பையன் 4, 3, 18, 19 வயசுல, இப்ப எல்லாம் எதுக்கு அதெல்லாம் வானா, 40க்கு மேல பாத்துக்கலாம் என்று வாழ்க்கையின் ஆசையை வயதின் ஆசையை ஊட்டுவேன். தொழுகலாம், 40க்கு மேல பாத்துக்கலாம், குரான் ஓதலாம், அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம், இப்படியே உனக்குத்தான் வயசு இருக்கா இல்லையா, உனக்குத்தான் வயசு இருக்கா இல்லையா என்று வயதின் மோகத்தை எங்கு கொடுக்கப்படுகிறதோ அங்கு நான் இருப்பேன். இந்த நேரத்திலே மூத்தையார் நினைக்கிறாரோ அவர் என்னை விட்டு விலகியவர். மௌத்து எப்படி வரும், எந்த நேரத்திலே வரும், எந்த வயதிலே வரும் என்று சொல்ல முடியாது. எனவே கிடைத்த நேரத்தில் நான் அமல் செய்து கொள்கிறேன் என்று யார் அமல் செய்கிறார்களோ அவர்கள் என்னை விட்டு நீங்கியவர்கள். மூணாவது நூகலை இதனாதிர சொன்னா, ராகத்தை தேடக்கூடியவர்களோடு நான் இருப்பேன். வாழ்ந்தா அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தீங்க, கொஞ்ச நாள் வாழ்க்கை சுகமா இருந்துட்டு போயிடணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகள் நம்முடைய உயிர் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக சக்கரவர்த்தி நாயகம் பெட்டிலே படுத்ததில்லை. அவர்களுடைய படுக்கை, அந்த படுக்கை அறையில் இருக்கக்கூடிய நாரின் சுவடுகள் முதுகில் தெரியும் என்றார். கண்மணி நாயகம் உலகத்திலே தோன்றியதிலிருந்து மறைகிற வரை ராகத்தெடுக்கவில்லை, ராகத்தெடுக்கவில்லை, சுகத்தை பெறவில்லை. இபிலீஸ் வந்து சொல்லுவான், சுகம் எடுத்துக்கொள், ஓய்வு எடுத்துக்கொள், ராகத்தெடுத்துக்கொள் என்று எங்கெல்லாம் சந்தோஷமா வாழலாம்னு ஒருத்தன் சொல்றானோ அங்கெல்லாம் நான் இருப்பேன், அங்கெல்லாம் நான் இருப்பேன். யாரெல்லாம் ஜவாலும் ஞாமா அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஆரோக்கியங்கிற நேமத்து, செல்வோங்கிற நேமத்து நீடிச்சிருக்காது, போயிடும், இருக்கிற காலத்திலேயே பயன்படுத்திக்கிறனோடு யார் நினைக்கிறார்களோ அவர்கள் என்னை விட்டு தப்பித்துக் கொண்டவர்கள். நூஹே, நான்காவதாக நூஹே சொல்லட்டுமா, எங்கெல்லாம் தற்பெருமை இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன். கல்வியை கொடுத்து பெருமை ஊட்டிடுவேன், நம்ம எப்படி இறங்கி போறது, பதவியை கொடுத்து பெருமை, பணத்தை கொடுத்து பெருமை, அழக கொடுத்து பெருமை, நான் இறங்கி போக மாட்டேன் என்று பெருமையோடு யார் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன், கீழே இறங்க விடாம பார்த்துக்குவேன். இந்த நேரத்தில் யார் பணிவோடு இருக்கிறார்களோ, யார் பணிந்து நடக்கிறார்களோ, அல்லாஹு அக்பர், ஃபதஹ் மக்கா, மக்காவின் வெற்றி, கியாமத்தினால் வரை யாருமே மக்காவுக்குள் காபிர்கள் செய்ய முடியாத அளவுக்குள்ள வெற்றி. இதுவரைக்கும் காபிர்கள் செல்லவே இல்லை. 1400 வச்சாச்சு, எவ்வளவு பெரிய வெற்றி! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு செல்லவில்லையே, பணியோடு ஒட்டகத்தில் கூட பெருமானார் அமரவில்லை, ஒட்டகத்தில் கூட கீழே இறங்கி தலை குனிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணியோடு சென்றார்கள். இந்த பணி இருக்கிற இடத்திலே அவன் என்னை விட்டு விலகி இருப்பான், எங்கு பெருமை இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன். ஐந்தாவதாக இஸ்திஹ்பாபுல் இஹ்வான், மற்றவர்களை கேவலமாக நினைக்கிற இடத்திலே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கேவலமாக நினைக்கிற இடத்திலே நான் இருப்பேன். நம் பக்கத்தில் உட்காராதா? போட்டிருக்கிற ஒரு அழுக்காடு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இவரை போன்றுதான் அவர் அவன் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பான், இங்க உட்காராத, அங்க போய் உட்காரு. அவனும் மனிதன், நாமும் மனிதன் தானே. அப்ப இந்த உயர்வு தாழ்வு பார்க்கப்படுகிற இடத்திலே நான் இருப்பேன், வரவிடாம பாத்துக்குவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் நடந்த வரலாறு. அல்லாஹு அக்பர். பிலால் ஹபஷி, அபிசீனிய நாட்டு பிலால், சல்மானே ரோமி, சல்மானே பாரசி, பாரசி நாட்டு சல்மான், சுஹைபே ரோமி, ரோம் நாட்டு சுஹைப், மூன்று பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் மக்காவாசி இல்லை. அபு சுஃபியான் மக்கா குறைஷி தலைவர், என இஸ்லாத்துக்கு வரல, அவர் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறார். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகத்தை இறந்து விட்டதாக வதந்தியை கிளப்பியவர், உஹது போர்க்களத்தில் பெருமானாரை கொலை செய்ய முயற்சித்தவர் இவர், இவர் பெருமானாரை கொல்ல முயற்சித்தவர், அல்லாஹ் வாய்ப்பு எனக்கு கொடுத்தால் என் கையால் அவரை தீர்ப்பேன் என்று பிலால் ரலியல்லாஹு சொல்ல, அடிமை பிலால் ரலியல்லாஹு சொல்ல, பக்கத்தில் இருந்த அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா, என்ன பிலால், குறைஷி குல தலைவரை நீ கொள்வாயா என்று குரலை உயர்த்தி அபுபக்கர் ரலியல்லாஹு பேசுகிற பொழுது பிலால் ரலியல்லாஹுவின் கண்களில் கண்ணீர். கண்மணி நாயகத்திடத்தில் போய் சொல்லுகிறார், நாயகமே, உங்களை கொலை செய்ய முயற்சித்தவரை பார்த்து சொன்னேன், ஆனால் என்னை, நான் ஒரு அடிமை, உரிமையிட்ட காரணத்தினால் என்னை இப்படி அபுபக்கர் ரலியல்லாஹு பேசிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குகை தோழர் அபுபக்கர் ரலியல்லாஹு, அபுபக்கர் இல்லாமல் நாயகம் இல்லை, நாயகம் இல்லாமல் அபுபக்கர் இல்லை. இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், அபுபக்கரே, உனக்குள்ளும் சைத்தான் புகுந்து விட்டானா, உனக்குள்ளும் சைத்தான் புகுந்து விட்டானா, அந்த பிலால் மன்னிக்கவில்லை என்றால் நீ நரகம் சென்று விடுவாய் என்றார்கள். அந்த பிலால் மன்னிக்கவில்லை என்றால் நீ நரகம் சென்று விடுவாய். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும், இந்த இஸ்திஃபாப் கேவலமாக நினைத்தல் பெருமானார் அறவே அகற்றினார்கள். யாரையும் கேவலமாக நினைத்ததாக ஒரு வரலாறு இல்லை, எந்த படைப்பிடங்களையும் கேவலமாக நினைத்ததாக ஒரு வரலாறு இல்லை. இப்ப எங்கே கேவலம் இருக்கிறதோ அந்த இடத்திலே இப்லீஸ் நான் இருப்பேன். நுகலை இஸ்லாத்துல சொல்றான். ஆறாவதாக, பொறாமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பொறாமத்தையே நான் தான் ஊட்டுவேன். இந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்ததை நான் பொருந்திக் கொள்ளுகிறேன் என்று யார் வாழுகிறார்களோ அவர்கள் என்னை விட்டு நீங்கியவர்கள். பொறாமைக்காரர்கள் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன். ஏழாவதாக, எங்கெல்லாம் முகஸ்துதி இருக்கிறதோ, ரியா, மக்கள் பார்க்கறதுக்காக யாரெல்லாம் செய்யறாங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். டிரெஸ் எப்படி இங்க இருக்கு, நல்லா இருக்கா, அவருக்கு தானே டிரெஸ் நல்லா இருக்கா, அவர் பார்க்கறதுக்காக, இவர் பார்க்கறதுக்காக. இன்றைக்கு இருக்கிற பெண்மணிகள் யோசிக்க வேண்டும், போய் கணவனை மகிழ்விப்பதற்காக வேண்டிதான் டிரெஸ், ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா எல்லாம் ஆகப்படைய படாவது சேலைய, ஆகப்பாடாவது நைட்டி, இப்ப சேலையும் போயிடுச்சு, பாடாவது நைட்டி, புருஷன் பார்க்கும் போதே ஒரு 15 அடி தூரம் தள்ளி நின்றுறான். ஆனா வெளியே போகும்போது மாஷா அல்லாஹ், 4 பேர் பார்க்கணும், எப்படி இந்த நைட்டியை போட்டுட்டு போறது, பட்டுப்புடவை அப்புறம் தான் வீரல்ல இருந்து எடுக்கிறது. இந்த யாரு வேலை, சைத்தான் அழகா காட்டி வச்சிருக்கிறான், வீட்டுக்குள்ளதானா இருக்கிற, நீ பேசாம. கணவனை மகிழ்விக்க வேண்டிய மனைவி பாடாவதியை உடுத்துகிறாள் என்றால் சைத்தான் செய்கிற வேலை அங்கே, ரியா, முகஸ்துதியை போடுவாள். முகஸ்துதி இருக்கிற இடத்திலே நான் இருப்பேன். யார் இஹ்லாஸோடு உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் என்னை விட்டு தப்பித்தவர்கள். எட்டாவதாக, எங்கெல்லாம் கஞ்சத்தனம் இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன். காசு கொடுக்க விடமாட்டேன், காசு கொடுக்க விடமாட்டேன். நீ காசு கொடுத்துட்டேன்னா உன் புள்ள குட்டியெல்லாம் யாரு பாக்குறது? இந்த காலத்தில் இருக்கிற பிசினஸ் டென்ட் இருக்கிறது, யார் எப்படி நடக்கும்னு தெரியாது. அது மாட்டுக்கு அள்ளி கொடுத்துட்டாக்கா, இறைவனுக்காக கொடுத்துட்டாக்கா, அம்புட்டும் போயிருமே, என்ன செய்யறது? கொடுப்பவனான் வாடிக்கையாளர்களை அனுப்புவான் அவன், எந்த கடைக்கு யார் செல்ல வேண்டும் என்று அனுப்புவான் அவன், அவனுக்காக கேட்கிற பொழுது இல்லை என்று சொல்லுகிற மனதை நான் ஏற்படுத்துவேன், கஞ்சத்தனத்தை ஊட்டுவேன். அதனால அரபுகள் கஞ்சனுக்கு அழகா பேர் வச்சிருக்கிறான், கல்வி ஜஸ்தார்னு வச்சான். கஞ்சனுக்கு கஞ்சனை பார்த்து சொல்லுகிற பொழுது கசாப் கடை நாய் என்கிறான். இந்த கசாப் கடை பக்கத்தில் இருக்கிற நாய் இருக்கா இல்லையா, அது அந்த கடைக்காரன் காக்கிலோ இருக்கும்போது நமக்கு தான் நினைக்குமா, பரவாயில்லையே பாய் அறுத்துட்டு இருக்கிறாரே நமக்கு தாண்டு எவனை வாங்கிட்டு போயிருவான். அரைக்கிலோவா இருக்குமா, பெரிய துண்டா போடும்போது ஆஹா பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி பெரிய துண்டா போடுறாரு, அதை எவனா வாங்கிட்டு போயிருவான். ஒரு மூணு சப்பைய ஒருத்தன் பெருசா இழுப்பான், பரவாயில்லையே பெருசா வரப்போகுது, அதை எவனா வாங்கிட்டு போயிருவான். கஞ்சனும் இப்படித்தான், தனக்கு தனக்கு தனக்கு என்று சேர்ப்பான், ஒன்று இவனை விட்டு பொருள் சென்றுவிடும் அல்லது பொருளை விட்டுட்டு இவர் போயிருவார். பாபா எங்கே கஞ்சத்தனம் இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன். நூகலை சலாத்தை பார்த்து சொன்னான் ஒன்பதாவதாக, நூகே எங்கெல்லாம் கோழைத்தனம் இருக்கிறதோ அங்கும் நான் இருப்பேன். போர்க்களத்தில் கோழைத்தனத்தை ஊட்டி பதில் போர்க்களத்தில் கூட்டிட்டு வந்ததே இப்படித்தான் அத்தனை பேத்தையும் கடைசியில் எல்லாத்திலையும் சொல்லிட்டான், ஐயோ இந்த படையெல்லாம் தாங்க முடியாது, ஏன்னா மலக்குகளோடு வந்திருக்கிறாங்களா இல்லையா, 5000 மலக்குகளை பார்த்தவன் சொன்னான், புறமுதுகு காட்டி ஓடிவிடுங்கள், எங்கெல்லாம் கோழைத்தனம் இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன். கடைசியாக சொன்னான், எங்கெல்லாம் சோம்பல் இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன். அதுவும் குறிப்பாக இளைஞர்களிடத்திலே சோம்பலை ஏற்படுத்துவேன். இளமை என்பது துடிப்பானது, செயல்பட துடிக்கக்கூடியது. அந்த இளமையில படிச்சதுக்கு வரட்டு வேலை பார்க்கலாம் பார்க்கலாம் என்று எவன் சோம்பேறியாக இருக்கிறானோ அங்கு நான் இருப்பேன். நூகலை இஸ்லாமிடத்தில் சொல்லிவிட்டால், நீ எனக்கு உதவி செய்ததால் நான் இருக்கிற இடத்தையெல்லாம் நான் காட்டி கொடுத்து விட்டேன், மூக நீ தப்பித்துக்கொள், மற்றவர்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். பல்லா இபிலீசின் பேர் வச்சதுனால எல்லாத்தையும் குழப்பி சமூகத்தை கெடுக்கிற வேலையை செய்பவன். நாலாவதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்த தண்டனை, மசஹஹு, அல்லாஹ் இபிலீசை தடவினான், அதனால் அவன் ஷைத்தானாக மாறிப்போனான். ஷைத்தான் இந்த இபிலீசுக்கும் குழந்தைகள் இருக்கிறது, ஹதீஸ்கள் அழகாக சொல்லும், இந்த வேலைகளை அவர்கள் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் ஷைத்தான், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இபிலீசை ஷைத்தானாக மாற்ற அவர்களுடைய பிச்சளங்கள் வேலைகளை பங்கு செய்கிறார்கள். இபிலீசுக்கு மொத்த புள்ள 5, இபிலீசினுடைய குழந்தைகள் 5, சபிர், அஹ்வர், முசவ்வித், தாசிங், ஜக்கன்யூர், மொத்த பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இபிலீஸ். அவர்களுடைய சந்ததிகள் தான் இன்று வரை இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்ட்டிஷன், அல்ல சைத்தானாக மாற்றி அவர்களுக்கு வேலைகளையும் மாற்றி பங்கு வைத்து விட்டார். இபிலீசினுடைய முதல் பிள்ளை இருக்கிறதே சபிர், அவர் வேலை என்னன்னா, லதமல் ஹுதூத் சக்கல் ஜுயூப் தாபி தாவல் ஜாகிலியா, இந்த வீடுகள் எல்லாம் மௌத்து வீடுகள் எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுவாங்களா இல்லையா, அந்த வேலையெல்லாம் நம்மால தான் தூண்டிட்டு இருப்பார். இந்த சபிர் தூண்டுவார், சட்டையை கிழிக்கிறது, பழங்காலத்தினுடைய எங்க தாதாவாக்கும் எங்க பாபாவாக்கும் என்று இந்த பழங்காலத்தினுடைய புராணங்களை பாடி பாடி யார் அழுகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் சபிர்கள் இருக்கிறார்கள், சபிரின் பட்டாளங்கள் இருக்கிறது, அந்த படை சபிரின் படைகள். அதே மாதிரி பைத்துல் கலா அசிங்கங்களிலெல்லாம் சபிரின் படைகள் இருப்பார்கள். யார் பைத்துல் கலாவுக்குள்ள போகும்போது அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் கபாயித் என்று சொல்லி செல்லவில்லையோ அங்கு நம்மால் வந்து பிடிச்சுக்குவார். இந்த சபிரின் கூட்டத்தார்கள் எங்கெல்லாம் இருப்பார்கள், அவர் எங்க இருப்பார்கள், இபிலீசினுடைய இரண்டாவது பிள்ளைக்கு பேர் அவர். இந்த அவர்கள் இருக்கிற இடம் என்ன தெரியுமா, அங்கிருக்குரியவர்களே ஜீனா, எங்கெல்லாம் விபச்சாரம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் மது அருந்தப்படுகிறதோ, பெரும் பெரும் பாவங்கள் எங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் இருப்பார்கள். ஒரு பெண்ணை பார்த்த உடனே இந்த வாலிபனுக்கு விடாத, இந்த காலம் முடிஞ்சு போச்சு, இப்ப காலத்தில எல்லாம் ஒரு பொண்ணு அவனை விடாத என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண் தேடிய காலம் மாறி போய் இன்றைக்கு சைத்தான்ல கூட கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை வந்து பொம்பளைகளை தேட விட்டான். நீ அவனை புடி, நீ இவனை புடி, சேட் பண்ணு, இங்க இருந்து அங்க சேட் பண்ணி அமெரிக்கால இருக்கிற பெண்ணோடு பேச வைப்பான் பாத்தீங்களா, இவன் பேரை மாத்தி அவன் பேரை மாத்தி இங்க இருந்து சேட் பண்ணி அந்த அம்மா ஒண்ணு பேச இவன் ஒண்ணு பேச. அன்புக்குரியவர்களே, இந்த வேலைகளை எல்லாம் பார்ப்பவர்கள் ஜினாவுக்கு தூண்டக்கூடியவன் சும்மா இருக்கிறவன உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு போய் கொஞ்சம் கிக் ஏத்திட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி டாஸ்மார்க்ல போய் நிக்க வச்சிருவான். இதெல்லாம் யாரு என்றால் அவர் 16 வயது இளைஞனை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சைத்தானுக்கு பெயர், அந்த பட்டாளங்களுக்கு பெயர் அவர். மூன்றாவது முசவ்வித், எங்கெல்லாம் பொய்கள் பேசப்படுகிறதோ இது யாரின் வேலை என்றால் மூன்றாவது பிள்ளை முசவ்வித்தின் வேலை. இன்னைக்கு பொய் இல்லாத வீடு இருக்க அன்புக்குரியவர்களே, அப்ப காரணம் அங்கெல்லாம் முசவ்வித்தினுடைய படைகள் இருக்கிறது. எங்கெல்லாம் பொய் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் முசவ்வித்தின் படைகள் இருக்கிறது. நீ பொய் சர்வசாதாரணமாக எல்லாத்திலையும் பொய். எங்க வந்துட்டு இருக்கீங்க? அவினாசிக்கு வந்துட்டு இருப்பாரு. எங்க வந்துட்டு இருக்கீங்க? இந்த பக்கத்துல வந்துட்டேன், இந்த பக்கத்துல வந்துட்டேன், இந்த பக்கத்துல வந்தேன், ஹோப் காலேஜ் வந்துட்டேன். அவர் வந்துட்டு இருக்கிற அவினாசி பொய் சொல்ல வைத்து விடுவார். சின்ன பிள்ளைகளுக்கு கூட பொய்யை தூண்டுவார். கடைங்காரன் இருப்பாரு, வாப்பா போன் வந்துடும், அத்தா இல்லைன்னு சொல்றா அன்ட்டு வந்துருவாரு. முசவித் வந்துருவாரு. அந்த உடனே இவர் எடுத்து, அத்தா இல்ல உங்க அத்தா தான் சொல்ல சொன்னாரு. ஆமா புரிஞ்சு போச்சா? அன்புக்குரியவர்களே, முசவித்தின் வேலை பொய் இல்லாத இடங்களில் பொய் சொல்ல வைப்பான். ரொம்ப கெட்ட சைத்தா யாருன்னா தாசிம், 4வது புள்ள இருக்கா இல்லையா, இவன் தான் பெரிய சைத்தான். இந்த தாசிமின் படைகள் குடும்பத்திற்குள் சண்டையை ஏற்படுத்துகிற வேலை இவர்களின் வேலை. அல்லாஹ் எப்படி அரிசிய தண்ணீரில் தன்னுடைய சிம்மாசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறானோ, இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், இப்லீஸும் தண்ணீரில் தன்னுடைய சிம்மாசனத்தை ஏற்படுத்திக் கொண்டு யார் யார் யார் யாரை கெடுத்தது என்றெல்லாம் கேள்வி கேட்க ஒவ்வொருத்தரும் அந்த கெடுத்த லிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து போட, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. கடைசியில இந்த தாசிம் வருவாரு, தாசிமின் படைகள் வரும், வந்து சொல்லும், இந்த புருஷனையும் பொண்டாட்டையும் பிரிச்சுட்டேன், இந்த புருஷனையும் பொண்டாட்டையும் பிரிச்சுட்டேன், இந்த அண்ணனும் தம்பியும் வெட்டிக்க வச்சுட்டேன், இந்த குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டை ஏற்படுத்திட்டேன். சொல்லுவான், இவர்களுக்கு சங்கை என்ற கிரீடத்தை வையுங்கள், இவர்கள் தான் என் பிள்ளைகளிலேயே சிறந்தவர்கள், இவர்களை கௌரவியுங்கள் என்று இவ்வளவு சொல்லுவானாம். குடும்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தி, ஒண்ணுக்குமே ஆகாத பிரச்சனைகளா தலா கொடுக்கிறாம்பல இருக்கிறான், ஒண்ணுக்குமே ஆயிருக்காது. சொல்லுவான் கோபத்துல கொடுத்துட்டேன், எல்லாம் சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே தலா கொடுப்பாங்க, மாமா அஸ்ஸலாமு அலைக்கும், மூணு தலா கொடுத்துட்டு போயிட்டோம் யாராவது சொல்லுவாங்களா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். அவன் இந்த உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி குடும்பத்திற்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கூட்டத்திற்கு பெயர் தான் தாசிங். 5வது பிள்ளை இருக்கானே ஜக்கன்யூர், பேரே இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்கு ஜக்கன்யூர். அவன் என்ன கடவீதிக்குள்ளே அலையிறான், அந்த பட்டாளங்கள் வட்டி வாங்க வைத்து விடுவான், நேரா கொண்டு வந்தவன் அந்த சிட்டையை தூக்கி நீட்டிடுவான், வாங்க நீ 100 நாள்ல கட்டிட்டா போதும், உலக கட்டிரே உலக கட்டிரே என்று டெய்லி வந்து வாங்கிட்டு போ கட்டிக்கோ, எல்லா கடையிலையும் ஏறி இறங்க வச்சிருவான். அன்புக்குரியவர்களே, வட்டியை அளவு நிறுவை மோசடியை ஏமாற்றுதலை கடைவீதிக்குள் இருக்கிற எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் ஏற்படுத்தக்கூடிய சைத்தான் இந்த சைத்தான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 4வது கொடுத்த தண்டனை அவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பிச்சளங்களை பிரித்தான். இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கிறது. 5வது அல்லாஹ் கொடுத்த தண்டனை அவனை இமாமுல் அஷ்கியா, பாவிகளுக்கு இமாமாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். இமாமுல் அஷ்கியா, எல்லா பாவிகளுக்கும் தலைவன் யார் என்றால், உலகத்தில் எந்தெந்த பாவம் எல்லாம் நடக்குதோ அந்த பாவத்தினுடைய தலைவனா பார்த்தாக்கா இவன் தான் இருப்பான். 6வது அல்லாஹ் கொடுத்த தண்டனை லஅனஹுல்லாஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை அல்லாஹ்வும் மலக்குகளும் மக்களும் சாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். எல்லாருமே சபிப்போம், லஅனத்துல்லாஹி அலை, அல்லாஹ்வின் சாபம் அவனுக்கு உண்டாகட்டும், எல்லோருமே சபிக்கிறமா இல்லையா? இந்த சாபத்தை அல்லாஹ் கொடுத்தான். 7வதாக சலபஹு அனில் மாரிஃபா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை அறிகிற சிந்தனையை அவனை விட்டு அல்லாஹ் தூக்கி விட்டான். ஒரு காலமும் இனிமேல் அல்லாஹுவை அறிகிற அல்லாஹுவை சிந்திக்கிற அந்த நினைப்பை அல்லாஹ் எடுத்து விட்டான். 8வதா அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் ரொம்ப கொடுமையான தண்டனை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்னான், அல்லக பாப தௌபா, தௌபாவினுடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விட்டான். சத்த பாப தௌபா. நாமெல்லாம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆதமுடைய மக்கள் தௌபா செஞ்சுட்டோம் சொன்னா ரெண்டு சொட்டு கண்ணீர், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனை வலியுள்ளாவாக மாற்றி விடுவான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் ரெண்டே ரெண்டு சொட்டு தண்ணீர். ரபுல் ஆலமீனே, நாம் தெரியாமல் செய்துவிட்டேன் ரப்பே, ஆதமை மன்னித்து ஏற்று ரப்பே, நான் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டேன் ரப்பே, என்னை மன்னித்து ஏற்பாயாக என்றால் ரபுல் ஆலமீன் இறங்கி நம்மை வலியுள்ளாவாக மாற்றுவான். ஆனால் இப்லீஸ் எவ்வளவு அழுதாலும் சித்த பாபு தௌபா, தௌபாவின் வாசல்கள் அவனுக்கு அடைக்கப்பட்டு விட்டது. ஒன்பதாவதாக அல்லாஹ் கொடுத்த தண்டனை குலுவுஹு அன் குல்லி ஹைர், எல்லா நலவுகளை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை தூரமாக்கி விட்டான். அவன்கிட்ட இருந்து நல்லது ஒண்ணு கூட நடக்கவே நடக்காது. அவனிடத்தில் இருந்து தவறுகள் வேண்டுமானால் நடக்குமே தவிர அவனிடத்தில் இருந்து நல்லது நடக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குலுவுஹு அன் குல்லி ஹைர். கடைசி கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீப அஹ்லின் நார், அவனை நரகவாசிகளுக்கு பிரசங்கியாக ஆக்கி விட்டான். நாளை மறுமை நாளையில நரகவாசிகள் எல்லாம் நரகவாசிகளுக்கு சொல்லுவானாம், என் காரணமாகத்தான் உங்களுக்கு இன்னென்ன வேதனைகள் இருக்கிறது, ஏழு நரகத்திற்கு நீங்கள் வந்தது என் காரணமாக. நரகவாசிகள் உள்ளிருந்தே அடிப்பார்களாம். ஹதீஸ்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த சைத்தான் வருகிற வழிகளிலிருந்து, நம்மோடு சேர்ந்தே இருக்கிறான் அவன் வருகிற வழிகளிலிருந்து, நாம் முடிந்தவரை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எந்த செயலை ஆரம்பிக்கிற பொழுதும் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்றே உங்கள் காரியங்களை துவங்குங்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஷைத்தானிலிருந்து உங்களை பாதுகாப்பான், உங்கள் பிச்சலங்களை பாதுகாப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சமூகமாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, நேற்று கேட்ட கேள்விக்கு ரெண்டு பேர் பதில் எழுதியிருக்காங்களா? மொத்தம் அஞ்சு பேர் தான் எழுதிய போட்டிருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஆர்வம் குறைஞ்சு போச்சு. அன்புக்குரியவர்களே, அதுல சதாம் ஹுசைன் மரக்கடையை சார்ந்தவர் எழுதியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். இரண்டாவதாக ஜலாலுத்தீன் மரக்கடையை சார்ந்தவர் எழுதியிருக்கிறார். பாரக்கல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி ஆர்வம் இருக்கிறது என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைய கேள்வி, இபிலீஸினுடைய அசல் பெயர் என்ன? பெயர் மாற்றப்படுறதுக்கு முன்னாடி இபிலீஸுக்கு இருந்த அசல் பெயர் என்ன, அவனுடைய அசல் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கவாசலில் எத்தனை ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கவாசலில் எத்தனை ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்தார்கள்? மூணாவது கேள்வி, குடும்பத்திலே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இபிலீஸின் மகன் பெயர் என்ன? குடும்பத்திலே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இபிலீஸின் மகன் பெயர் என்ன? இந்த மூணு கேள்வி. இன்ஷா அல்லாஹ் உங்க ஆர்வம் எல்லாம் ஒரே நாள்ல குறைஞ்சு போறதை பார்த்தாக்கா ரொம்ப கவலையா இருக்கு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைய பதில்களை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா 27 பரிசுங்கிறதுனால குறைச்சிட்டீங்களோ? அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم